శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం మూడు గలం తెలియం கருணைக்கு ஆலயமாக்க அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்னா, அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர். நமஃ பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். நாம் நடந்து வர்றோம், நாம நிறையணும், நம்ம துஷங்கள்லாம் நிறுத்தி ஆகணும். அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சகல துஷத்துக்கும் அசீதமாகவும் எல்லா பாபத்துக்கும் மேற்பட்டவனாகவும் எது இருந்தாலும் ஒரு சலனமற்றவனாகவும், அதனாலதான் ஈஸ்வரனுக்கு நமக்கும் வேலையை தவிர அது இல்லாம ஜெக கர்த்தா அண்ணா நம்ம பயமுறுத்துறவண்ணோ பாக்கியிருக்கூடிய ரசிக்கிறவண்ணோ பரிபாலனை பண்றவண்ணோ அது அவன் காரியம் அவன் பண்ணிட்டு போறான். அதுக்காட்டு நமக்கு அதுலாம் வேலை இல்லை. அது இப்படி மாத்திரம்னா அப்படி மாத்திரம்னா அதுதானே, இப்ப ஒரு நிமிஷம் நடக்குது இன்னொரு நிமிஷம் நடக்கிறவளவுதான் இன்னொரு காரியம். அது எப்படி இருந்தா அவன் இஷ்டப்படி நடந்துட்டு கூட இருக்கு, அதுக்கு நம்ம மாதிரியும் வேண்டியது இல்லை. அதனால பகவானிடத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக போய் பிரார்த்தனை பண்றதே கூட ஒரு மூடத்தனம் தானும் கடைசியில முடியறது. என்ன மூடத்தனம்? அதனால பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு அவன் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒன்னும் நம்ம கஷ்டங்கள்ல அவனுக்கு தெரியாம இருக்கணும், நம்ம போய் சொன்னாதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் அறிஞ்சவங்கிறத கொஞ்சம் குறைக்கணும். அப்படி எல்லாம் தெரிஞ்சுன்றதும் அவன் ஆனாலும் கருணை இல்லை அவனுக்கு. நாம இங்க அப்பா ஐயான போய் தெரிஞ்சாதான் கொஞ்சம் கவனம் உண்டாகும் அவனுக்கு. அதனால கருணா சமுத்திரம் இல்லை, கொஞ்சம் ஆறு கிட்ட வரானோ அதனால தன்னை புகழ்த்திக்கு ஆசைப்பட்டவன் தப்பு அப்பவும் ஒரு குறையா அவனுக்கு. ஒன்னும் கருணா சமுத்திரமாக இருந்து ஞான சமுத்திரமாக இருந்தானோ சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய தயத்தையும் சமுத்திரமா இருந்து அறிவுக்கும் சர்வஜா இருந்தானா, அப்புறம் அவனோட என்ன சொல்லுவானே அவன் அப்படி ஒருத்தான் அப்படி ஒருத்தன் இருக்கிற அப்படி ஒருத்தான் தான் ஈஸ்வரன் இருக்கிறவனுக்கு, அப்புறம் இல்லாதவனா இவ்வளவு பிரபஞ்சம் இருக்கவும் இருக்காது. அப்போ ஒருத்தர் நிச்சயம் அதனால நாம அவனோட ஒரு காரியம் நமக்கு கிடையாது. அதனால இந்த காரியத்துக்காக அவன் போக வேண்டியதில்லை. காரியத்துக்கான போகணும்னா ஒன்றும் அவனுக்கு ஏற்கும் இல்லை, அவன் இல்லாம சில விஷயங்கள் அவனுக்கு தெரியும் தெரியாது. அப்போ ஒரு விஷயமே இல்லை ஒரு விஷயம் பிடிச்சி. அதனால காரியத்துக்காக அவன் போய் நமக்கு வேலையே கிடையாது, இதுதான் பிரபல சித்தாந்தம். ஆனாலும் எல்லாரும் பிரார்த்திக்கிறாளே, பிரார்த்திக்கிறதுக்காக கேட்டா வேற கண்டவனையே ஒரு பிரார்த்தி சொல்லி கொடுங்க, அவனுடைய ஒரு பிரார்த்தி சொல்லுவோம், உறவா இருக்கிறவனுக்காக ஒரு பிரார்த்தி சொல்லி கட்டுவேன், உயிரவனுக்கு போய் பிரார்த்திச்சுண்டு அது ஒன்று ஒன்று ஒன்று வழங்காமல் இருக்கா எவன் நம்ம வாஸ்தவமான பந்துகள் அவனுடைய ஒரு பிரார்த்திக்கிறானே, அதனால அவனுக்கு வந்து எவ்வளோங்கிறதுக்காக போனா போறதுன்னு டால்ரேட் பண்ண செய்யற பிரார்த்தனையே இல்லைன்னா பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அந்த பிரார்த்தனைக்காக அவன் அது அப்படி அவனுடைய சொந்தத்தை வந்து அவனுக்கு வேற அவனையும் சொல்லுவான், இப்போ அவனுக்கு இதுவே என்ன அவன் நல்லது கிட்டாது என்ன இந்த நேரத்தை நான் வேணும் கேட்டு அப்படியே இப்படி இருக்கிறோம், எனக்கு யாரை கூட இது கூட இப்படி இருக்காது அப்படி இருக்காது வரான் இதான் என்ன சாஸ்திரம் அப்படி மாத்திரா நம்ம இஷ்டப்படியா மாத்திரான்னு சொல்லி அது மாத்திரம் எனக்கு போடு அதுவும் போட போடுது என்னென்னமோ மாறி போட கூட போடுது இல்லை இது இப்படி அப்படி இருக்கிறது இப்படியா இருக்கிறது போடுறேன் நம்ம பணக்காரனாவே நம்ம கஷ்டத்தில் எடுத்துக்கொண்டு ஊர்ல எத்தனை பேர் ஆகியா இருக்கும் அத்தனை பேர் கூட அவன் அத்தனை பேர் தான் பணக்காரனாவே நம்ம கிட்டாங்கணும் இத்தனை பேர் பணக்காரன் பண்றதுக்கு ஊர்ல எந்த ராஜாங்கத்தினாக முடியாது சாமி தான் இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க அதனால இத்தனை பேருக்கு பணக்காரனா பண்ணி வைக்கிறதுக்கு அது நம்ம மாத்திரம் பணக்காரனாவே நம்ம மாத்திரம் நிறைய வரட்டும் நாம கேட்டுக்கிறோம் நமக்கு நமக்கு நமக்கு இருக்கிறோம் உலகத்தில் இன்னும் நமக்காண்டு இங்கே இருக்கிறோம் இத்தனை பேரும் அவனை பண்ண முடியாத தானே நம்மளும் பண்ண முடியும் அப்படின்னு அறிவு இருக்கணும். இதில் இதெல்லாம் நிறைய இருக்கு சமாச்சாரங்கள் அது இருக்கும் இருக்கட்டும் அப்படி அவன் பண்ணினாலும் அது இன்னும் இது என்ன அப்படியா இருப்பானே இப்படி தான் இருந்துட்டு போட்டுவேன் அறுபத்தம் கஷ்டம் பண்ண நான் தான் கஷ்டப்பட்டு போடுவேன் அது சாமியோட சந்தர்ப்பம் யா எவனோக்கும் பெரிய நல்ல செய்யல் இருக்கானே அவன் நல்ல செய்யல அவன் கேட்டா வந்து என்னவோ அவனுக்கு வாக்கு அந்த மாதிரி, இவனுக்கு இப்படி வச்சிருக்கு அவனுக்கு இப்படி வச்சிருக்கு, இல்லை மாத்திரம் அவன் இப்படி ஆடுறான் இவன் இப்படி ஆடுறான், உனக்கு மூணு சொல்லி இன்னொரு கொள்ளம் ஆகணும், அதனால இந்த கொள்ளம் மாடாகணும்னா இன்னொரு இடத்த கொள்ளம் பண்ணி ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகாது, அதனால உலகத்துல ஒரு மரியாதை இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் ஒன்றும் சாமி கண்ட போய் பிரார்த்திக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னுட்டு, அதான் ஆனந்த சாகர சோன்னு மீனாட்சி பாண்டத்துல மீனாட்டு சோழங்களுக்கு முதல்ல வாங்கிட்டேன். அவித்தம் கிம் ஆயோஜ்யதாம், அம்பாட்டத்துல முதல்ல பிரார்த்தி பண்ண முதல்ல பிரார்த்தனை தான் ஆயோஜ்யதாம். உடனே நம்ம உனக்கு தெரிவிக்கணும்னு அபிப்பிராயம் இருக்கேன், உன்னோட தெரிவிக்கணும்னு அபிப்பிராயம் இருக்குன்னா அதுலேயே ஒன்றும் எனக்கு அந்த அபிப்பிராயம் வரப்ப ஒன்று இம்ப்ளிகேஷன் ஒன்று இருக்கு, உனக்கு சுகமா காரம் தெரியாது. அவிதம் கிம் சாமி அந்த அப்பாட்டத்தை எதுக்காக பிரார்த்தனை பண்ண போறேன், சோதனை ஏன் பண்ண போறேன்னா, அசாதி இருந்தாலும் உனக்கு தெரியாது இல்லைதான் அதிகம் கிம், உனக்கு தெரியாது என்ன இருக்கு வாஸ்தவம்னா இல்லாத போனாலும் அசாதி இருந்தாலும் சொல்ல சொல்லணும்னா நோடுறேன். இது எந்த இடம் சொல்லணும், அசாதி அனுத்தம் மக்கள்யம் என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சுட்டா சொல்ல வருதுன்னா இல்லை என்னமோ பண்றது குடையுறு ஆயோஜிதம் உனக்கு தெரிவிக்கணும், இல்லைன்னா அதிகம் கிம் அவ்வளோதான் இருக்கு அப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது இல்லை நமக்கு அந்த சமதனமும் இல்லை எனக்கு அதை பத்தி எதுக்கு இல்லைனா அணுக்கம் வத்தவியம் வத்தவியம்னு ஒண்ணு நின்றுட்டு அணுக்கம் செல்லாம இருந்துட்டு ஆண்கர் அருகா உள்ள என்னமோ பண்றது ஒரு பெரிய ரோகமா வந்து பிடிக்கிறது, இன்னும் சொல்லணும் நினைச்சா சொல்லலையே சொல்லணும் நினைச்சா சொல்லலையே சொல்லணும் நினைச்சா சொல்லலையேன்னு ஆந்தர் அருகோ உபசமாய நாளம் அதுக்கு சமணம் வரதுக்கு சொல்லித்தான் ஆனும் போட்டுக்கிறேன் நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.